திஸ் இஸ் எம்சிடி கட ஓரத்தில என்ன கடந்தா அழகான பொம்பளை புள்ள நான் விட்டு தர தர வேலை வட்டி இல்ல டோரலி ஃப்ரீ எங்க கூப்பிட்டாலும் வருவா வாங்கி தர புள்ள மச்சிங்க கட்டிக்க சாரி ரெட் ப்ளூ மஜந்தா வரவ யூ ஆர் ஷாரி விட்டிக விட்டிக கிணிக தலத்து தூக்க துளைக்கும் காதலி வரங்க தரக்கு கிரிட்டு கரையில் கூகுள் பண்ணி பார்த்த நீ ஹூடாப்ப ஏனம் சிகுரு குள்ள எக்க ஜகா கதா உன்ன நானும் பார்த்து புட்டு லைட்டா உள்ள வக்கப்பட்ட வடவே த வட கம்ம ஸ்கேர டவுன் த ஃபேதா டு மேக் அ கட்டி மெத்த உன்ன கட்டி புடிச்சு பிரல ஐ லவ் முடி கோ சுருள உன் போட்டோ வாது புட்டு ஷாக்கா கிட்ட சகல வடவத மலை இடி பனி வெயில் வெதா என்னென்றாலும் நாங்க ஸ்டெடி பொம்மை லைக் ஸ்டெல்லா நிமிடம் உனக்கு ஒன்று தாரை நின்று கொஞ்சம் முத்து பார் என்ன குள்ள கவிக செத்து போனது சொன்னதா வடவத வடவத துவதா வடவத வடவத துவதா வடவத வடவத துவதா வடவத வடவத துவதா சொன்னா எவரிடே நம்ம போலாம் டேட்டு நான் கொஞ்சம் அடி கருப்பு என்ன காணும் போது உங்க கள்ளும் தீசு பாப்பே பொன்னா கொஞ்சம் திரும்பி பார் உனக்கு பின்னா.